கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததல்ல காதலா. தேகத்தில் தாழம்பு வாசங்கள் நான் இங்கு கண்டேனடி செவ்வாய் மரத்தின் சூடான தேனுக்கு நான் இங்கு நின்றேனடி நெஞ்சம் போல் நாள்தோறும் நான் ஏங்கினேன். இது எப்போதும் தீராத தாகம் காதலா. கண்களா மின்னலா கூந்தலா ஊஞ்சலா இந்த சந்தேகம் நீ வந்ததல்ல சந்தேகம் நீ வந்ததாலா.